திருவின்மாமரமார் பழனப்பதி என்கின்ற திருப்பழனம், அயிலு சோறு அவை ஆழ துறைப்பதி என்கின்ற திருச்சோற்றுத்துறை, தின் எண் வினைகள் தீர்க்கும்பிரான் திருவேதிகுடி என்கின்ற திருவேதிகுடி, திருக்கண்டியூர், திருப்பூந்துருத்தி, திருநைத்தானம், திருவையாறு என்பன ஏழு திருவூர்கள். திருவையாறு உள்ளிட்ட ஏழு திருவூர்களுள் ஒன்று திருப்பூந்துருத்தி. புந்துருத்தி புந்துருத்தி என்பீராகில் பொல்லா புலால் துருத்தி பொக்கலாமே என்பார் நம்முடைய அப்பரடிகள். அறம்புரி புந்துருத்தி என்பார் திருக்குடந்தை கீழ்கோட்டம் திருத்தாண்டகத்தில். இங்கு செஞ்சடையானாகிய பொய்யிலியைக் கண்டு அவன் திருவடிக்கீழ் இருப்போம் என்று இருந்து பேரின்பம் நுகர்ந்து திருத்தொண்டு புரிந்து தம்பிரானார் அருள் பெற்று திங்களும் ஞாயிறும் தோயும் திருமடம் ஒன்று செய்து பல்வகை தாண்டகமும் தனித்திருத்தாண்டகமும் சிவதலங்களின் அடைவு திருத்தாண்டகமும் பிறவும் பாடிய பின்னர் நம்மானோர் செல்கதியைக் காட்டிடப் போற்றி அருளியது திருவங்கமாலை என்னும் திருப்பதிகம். தலை, கண், காது, மூக்கு, வாய், நெஞ்சம், கைகள், உடம்பு, கால்கள் யாவும் பிணிகள் அற்று நலமுறை எங்க நாளும் ஓத வேண்டிய திருப்பதிகம். அப்படி ஓதினால் சிவன் சேவடிக்குள் சென்று இருமாந்து இருக்கலாம் என்பது திண்ணம். நான்காம் திருமுறை பண் சாதாரி. கலையே நீ வணங்காய், தலைமாலை தலை கணிந்து தலையே நீ வணங்காய், தலைமாலை தலை கணிந்து தலைமாலை தலை கணிந்து தலையாலே பலிவேறும் தலைதனை தலையே நீ வணங்காய். கண்காட் காண்மின்களோ கடல் நஞ்சுள்ள கண்டன் தன்னை எண்தோள் வீசி நின்றாணும் பிராந்தனை கண்காள் காண்மின்களோ செவிகாள் கேண்மின்களோ சிவன் எம் நிறை செம்பவள் எரிபோல் மேனி பிராந்திரம் எப்போதும் செவிகாள் கேண்மின்களோ மூக்கேனி முரலாய் முதுகாடுரை முக்கண்ணனை பாக்கே நோக்கிய மங்கை மணலனை மூக்கேனி முரலாய் வாயே வாழ்த்து கண்டாய் மதயானை முறி போர்த்து தேய்வாய் காட்டகத்தாடும் பிராந்தனை வாயே வாழ்த்து கண்டாய் நெஞ்சேனினாய் நிமிதும் தடை நின்மலனை மஞ்சாடும் மலை மங்கை மணாளனை நெஞ்சே நீனையாய் கைகாள் கூப்பித் தொழி தடிமாமலர் கூவி நின்று பைவாய் பாம்பு அரையார்த்த பரமனை கைகாள் கூப்பித் தொழி அரண் கோயில் வலம் வந் பூ கையால் அட்டி போத்தியன்